சற்று எரிகின்றது, எதிர்காலம் தெரிகின்றது. மெழுகுவத்தி எரிகின்றது, எதிர்காலம் தெரிகின்றது. புதிய பாதை வருகின்றது, புகழாரம் தருகின்றது. புதிய பாதை வருகின்றது, புகழாரம் தருகின்றது. புதுமேகம் எழுகின்றது, பூந்தோகை அசைகின்றது. பிறந்து வந்தது மெழுகுவற்றி எரிகின்றது, எதிர்காலம் தெரிகின்றது. தன்னை எண்ணி கலங்குகின்றது, மெழுகுவற்றி எரிகின்றது, எதிர்காலம் தெரிகின்றது. புதிய பாதை வருகின்றது, புகழாரம் தருகின்றது. புதுமேகம் எழுகின்றது, அசைகின்றது.